லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத ஜாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதரானி கிரணாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராத சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவத புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஜெயத்யாசிரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேபியா நமஸ்காரஹ. இன்னைக்கு ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல 12வது சூர்ணிக்கை ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபூத சரி ததி பகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ பிருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினு தா. ரொம்ப அழகான சூர்ணிக்கை. ரெண்டு விஷயங்கள் ஒரே சூர்ணிக்கையில சொல்லப்படுறது. கங்கா மகாத்மிய பர்யந்தம் ஒரு பாதியும் அகல்யா சாப விமோசனமும் இன்னொரு பாதியிலையும் சொல்லப்படுறதாக இந்த சூர்ணிக்கை அமைஞ்சிருக்கு. ஜட கிரண சகல தர ஜட்டில நடப திம கூட்ட தட்ட நடன பட்டு அது பர்யந்தம் கங்கா மகாத்மியம். விபுத சரித திபகுள்ள மடுகல நலித பத நளின ரஜ உபமிருதித ஜன ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினு தா. அது பர்யந்தம் அகல்யா சாப விமோசனமும் சொல்லப்படுறது இந்த சூர்ணிக்கையில. ராமனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். முதல் முதல் கன்னிப்போர் அப்படின்னு தமிழ்ல கம்பராமாயணத்துல சொல்லுவா, தாட்டகா தாட்டகேயோன்னு. அவனுடைய முதல் முதல் ராத்திரிஞ்சராளோட போர் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ரகுவீரனுக்கு ஜெய ஜெய ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ ராமாயணத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரபடினால இப்போ ராமாயணத்துல அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை சொல்லி அதன் பிறகு அந்த தேசம் மிதிலா தேசத்துக்கு போய் அந்த தேசத்துல ஆரம்பத்திலேயே கௌதமாசிரமத்துல அகல்யை ராமனுடைய பாத தூளியினாலே பரம தௌற்றியா போயிட்டவள், ராமனுடைய பாத தூளியாகலே பரம பாவனமாக்கப்படுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறபடினால அவளுடைய அகல்யா சாப விமோசனமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போ ஜடகிரண சகல தர ஜட்டில நடபத்தி மகுட தட்ட நடன பட்டு இது பர்யந்தம் முதல்ல அர்த்தத்தை பார்க்கலாம். ஜடகிரண சகல தர ஒரு குளிர்ச்சியான கிரணங்களை உடைய சந்திரனுடைய கண்டத்தை ஒரு பாதியை தரித்தவனாக இருக்கக்கூடிய ஜட சம்பந்தம் பெற்றவனாக இருக்கக்கூடிய அர்த்தாந்தரம் ஜட்டில ஒரு சடை உடையவனும் நடபதி நட அக்ரேசரனாயும் உள்ள சிவனுடைய மகுட்டத்தட்ட சிறப்பிரதேசத்துல நடனப்பட்டு நர்த்தனம் பண்றதுல சமர்த்தியா இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னு. இப்போ விபுதானாம் தேவானாம் சரித்து அப்படின்னா தேவ சம்பந்தின்னு அர்த்தம். விபுத சரித் அப்படின்னா அந்த விபுத சரித் கங்கையா இருக்கக்கூடிய, அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு சம்பந்தி, இவரிடத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு அதனால அப்பேற்பட்ட ஒரு கங்கா மகாத்மியத்தை கேட்டவன். இப்போ இந்த கங்கா மகாத்மியத்தை இங்க சொல்றதுக்கான பிரசக்தி என்ன அதை பார்க்கணுமோ இல்லையோ. எப்பேற்பட்ட கங்கா நதி, அந்த கங்கா நதி பூலோகத்துக்கு ஏன் வந்தது, இந்த கங்கா நதி வந்ததுனால இன்றளவும் ஜனங்கள் எவ்வளவு பிரயோஜனப்பட்டிருக்கா, போஜ சம்பு இது ரொம்ப அழகா போஜன் சம்பு ராமாயணத்துல ரொம்ப அழகா விளக்கிறான். பௌபூதி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த. வால்மீகி பகவானும் ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஆகையினால சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையில கங்கா மகாத்மியத்தை பாதி வர்ணிக்கிறார், பாதி சூர்ணிகையினால வர்ணிக்கிறார். தாட்டகா வதம் முடிஞ்ச பிறகு இதோட முடிஞ்சு போயிடலாமா, அயோத்தி ராமனிடத்துல விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ராமா மிதிலா நகரத்துக்கு போக போறோம், அங்க ஜனகன் சுயம்வரம் நடத்துறான், யாகம் பண்றான், எனக்கு ஆக்வானம் வந்திருக்கு, என்னோட நீ வரையா இல்ல இப்படியே உன்னை தசரதன் சக்கரவர்த்தியின் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். யதா ஆக்ஞா, தேவரீர் அழைத்து கொண்டு போனால் அவசியம் வருகிறேன் அப்படின்னு பெருமாள் இளைய பெருமாளோடு சேர்த்து பதில் சொல்றேன். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னது நினைச்சது அதுதானே, இந்த சித்தாசிரமத்துல யாகத்தை காக்கிறதுக்காக எல்லாம் வந்து காப்பாத்தி கொடுக்கறதுக்காக எல்லாம் வந்து ராமன் அழைச்சிட்டு வரல விஸ்வாமித்திரர். ஏன்னா தசரதன் சொல்லும்போது முன்னாடியே சொன்னோம், ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமின்னு சொன்னார், இவனுக்கு நான் ஸ்ரேயஸை கொடுக்கிறேன். இருக்கிறதுலயே உத்தமமான ஸ்ரேயஸ் எது அப்படின்னால் மகாலட்சுமியை இவனிடத்திலே கொடுக்கிறது தான் உத்தமமான ஸ்ரேயஸ். நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு எப்பவுமே இவனை அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக லோகத்துக்கு காட்டி கொடுக்கிறது தான் விஸ்வாமித்திரருடைய வேலை. அதுக்காகத்தான் அவர் வந்தார். அதன்படி மேல அழைச்சிட்டு போறார். சோனா நதியில ஒரு நாள் தங்குறார். சோனா நதியில தங்கிட்டு அங்கேருந்து ரிஷிகள் எல்லாத்தையும் சேவிச்சுண்டு அங்கிருந்து மேல போறார். அங்கிருந்து போய் நதி வந்துருச்சு, பெரிய பிரவாகமா ஓடிட்டு இருக்கு, போயிட்டே இருக்காளேன்னு குழந்தைகள்லாம் ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறார். ஒரு இடத்துல நின்று ராத்திரி இங்க தங்கலாம் அப்படின்னார். தங்கினால் நதி பெரிய நதி பிரவாகமா போயிட்டு இருக்கு, என்ன நதி சுவாமின்னு கேட்கிறார் பெருமாள். ஜாஹ்னவீம் சரிதாம் ஸ்ரேஷ்டாம் ததருஷுர் முனி சேவிதாம் என நதி இது. இது கங்கா நதி. இந்த கங்கா நதியினுடைய மகாத்மியத்தை அடியனுக்கு சாதிக்கணும் தேங்க. ஏன்னா நதியில நாம போகும்போது அந்த நதியினுடைய மகாத்மியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு போகணும்னு சொல்றான். நதியினுடைய மகாத்மியத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் நதியில இறங்குறோம்னா நமக்கு பாபம் வந்து சேரும்னு புராணங்கள் ஸ்லோகம் இருக்கு. அதனால பெருமாள் நதியினுடைய கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். விஸ்வாமித்திரரும் இந்த கதையை இவனுக்கு சொல்லியே தீரணும். ஏன்னா இந்த நதி பூலோகத்துக்கு இறங்கி வந்ததுக்கான காரணம் இவாளுடைய பெரியவாள். இவன் பரம்பரையாலத்தான் இந்த நதி பூலோகத்துக்கு வந்தது ஒரு விஷயம். இன்னொன்னு, இவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த நதியே. சாட்சாத்து வைகுண்டத்துல ஆதிசேஷன்ல சயனிச்சென்றிருக்க இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த கங்கா நதியாக பூலோகத்துல இருக்குன்ற விஷயமும். ஏன்னா கதை கேட்கறதுல ரொம்ப சமர்த்தரான பெருமாள் அந்த கதையை விசேஷித்து கேட்கிறார் அப்படின்னா லோகத்துக்கு இந்த கதையை தெரிய வைக்கணும். கங்கா நதின்றது எப்பேற்பட்ட நதி, அந்த நதி எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, இந்த நதி உற்பத்தி ஆனத்துக்கான காரணம் என்ன, தான் தான் தன்னுடைய திருப்பாதத்தில இந்த கங்கை உற்பத்தி ஆறுது, தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூலோகத்துல இந்த நதியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்ன்ற விஷயத்தெல்லாம் லோகத்துல காட்டுறதுக்காகவே பெருமாள் இந்த கதையை கேட்டான்னு சொல்றான். இப்ப கங்கா நதி எப்பேற்பட்ட நதின்னு நமக்கு எல்லாம் தெரியும். இது கதம் த்ரைலோக்கியமாக்ரம்ய கதா நத நதிபதீம். கங்கா நதின்றது மூணு லோகத்திலும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவள் எப்படி கீழே வந்தா? கீழே வந்ததுக்கான ஒரு சரித்திரம் சொல்லணுமோ இல்லையோ? சரித்திரம் ராமாயணத்திலே இருக்கு. ராமருடைய முன்னோர்கள் சகர சக்கரவர்த்தின்னு இருந்தார். அந்த சகர சக்கரவர்த்திக்கு 60,000 குழந்தைகள். 60,000 குழந்தைகளும் சாகரால்னு பேர் அவருக்கு. சாகரால்னு பேர் இருக்கிறபடினால சாகரம்னா சமுத்திரம் அர்த்தம். இவா அஸ்வமேத யாகம் பண்றா. அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அந்த குதிரைய இந்திரன் கூட்டிட்டு போயிடுறான். அந்த இந்திரன் கொண்டு போய் பாதாள லோகத்துல கபிலாசிரமத்துல அந்த குதிரையை கட்டி போட்டு போயிடுறான். சகர சக்கரவர்த்தியினுடைய 60,000 புத்திரர்களும் குதிரையை தேடிந்து போறா. குதிரை கபிலருடைய ஆசிரமத்துல இருக்கிறபடினால தப்போ நிஷ்டரா இருக்கக்கூடிய கபிலரை எழுப்பினபடினால அவருடைய கபிலாகனியுடைய ஒரு கோரமான ஒரு அக்னி தாங்க முடியாமல் 60,000 பேரும் சாம்பலாய் போயிடுறான். இப்போ சகரபுத்திரால் 60,000 பேரும் சாம்பலாய் போயிட்டபடினால ராஜ்யத்தை யார் ஆடுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு இன்னொரு பையன் இருந்தான், அவனுக்கு அசமஞ்சசன் பேரு. சமஞ்சசமா நாட்டுல பழகலே அவனுக்கு, அதனால அசமஞ்சசன் பேரு. நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சரையு நதி கரையில போட்டுட்டு நதியில போட்டுட்டான். இப்படிப்பட்டவன லோகத்துல வச்சிருக்க கூடாதுன்னு அவன நாடுகளை திட்டார் ராஜா. அவன் அங்க போய் தபஸ் பண்ணான்னு சொல்றா. காட்டுல ஊரை விட்டு போய் காட்டுல தபஸ் பண்ணான்னு சொல்றான். இந்த தபஸ் பண்றதுக்காகத்தான் நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சரையு நதியில போட்டான்னு சொல்றான். அவனுக்கு பிள்ளை அம்சுமான். அம்சுமான் 30,000 வருஷம் ராஜ்யம் பண்ணார். அதற்கு பிள்ளை திலீபன். திலீபன் 30,000 வருஷம் ராஜ்யம் பண்றார். திலீபனுக்கு பிள்ள பகீரதன் ஒருத்தன் பிறந்தான். இது பரியந்தம் அந்த 60,000 புத்திரர்களும் சாம்பலாகவே கிடக்கிறா, சஞ்சயனம் ஆகாமல் இருக்கா. அப்போ திலீபன் பிள்ள பகீரதன் முதல் முதல் முடிவு பண்றான் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு. நாட்டுல மந்திரிகளிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு பிரிவாள கரசேகரத்துக்காக இவன் போறான். அப்ப கருட பகவான் பிரத்யக்ஷமாய் சொல்றார், கங்கா பூலோகத்துக்கு வந்தால்னா உனக்கு இந்த 60,000 பேருடைய கதியும் நற்கதியாகும், மோட்சத்துக்கு போவான்னு சொல்றான். அதனாலதான் பகீரத பிரயத்னம்னு சொல்றான். இவன் பிரயத்னப்பட்டு கங்கையை போய் கூப்பிடுறான். எங்க இருக்கா கங்கை? அவள் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வரா. பெரியவாள் நம்ம ஆழ்வார்களே எடுத்திருக்கார். நிறை நிறையாக நெடிய நையூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகை கமல் கங்கை கண்டம் என்னும் கலிநகரே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரை மேல் கை தொழ நின்ற கண்டம் என்னும் கடிநீரே. பெரியாழ்வார் சொல்றார் இதெல்லாம். கங்கையின் கரைமேல் வதரியாசிரமத்துள்ளானே அப்படின்னு கலியன் சொல்றார். வதரிகாசிரமத்து பெருமாள மங்களாசாசனம் பண்ணும்போது காவேரிய தட்சிண கங்கான்னு சொல்றோம். ஆனா யாருமே கங்கையை பார்த்து உத்தர காவேரின்னு சொல்றதே இல்லை. அந்த அளவுக்கு கங்கைக்கு பெருமை. சுவாமி தேசிகனே அமிர்தா சுவாதினியில சொல்றார், கங்கையனும் நதி போல கடல்கள் ஏழில் கமலை பிறந்து அவன் உகந்த கடலே போலன்ற. கடல் கடலுக்கு சமமாவே கங்கை எங்க சொல்லியிருக்கார். ரகசிய திரைசாரத்திலையும் விடாய் தீர கங்காய ஸ்நானம் பண்ணுமா போலே அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகனே. அந்த அளவுக்கு கங்கைக்கு ஒரு மகாத்மியம், ரொம்ப அழகான மகாத்மியம். கங்கே கங்கேத்து யோ ப்ரூயாத்து யோஜனானாம் சதைரபி. யாரெல்லாம் வந்து கங்கா கங்கான்னு சொல்லிட்டே இருக்காளோ வெறும் வார்த்தைகளால, தீர்த்தமாட முடியாதவாள் கூட வார்த்தைகளால கங்கா கங்கான்னு சொல்லிட்டே இருந்தால் போருமா, முச்சதே சர்வ பாப்பைகின்னு சொல்லியிருக்கா. அதுவும் எல்லா பாப்பங்கள்ல இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் அப்படின்னு வெறும் வாயில சொன்னாலே போரும்ன்ற. அந்த அளவுக்கு கங்கைக்கு மகாத்மியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. பகவன் ஸ்ரோத்துமிச்சாமி கங்காம் திரிபதகாம் நதியின். கங்கையினுடைய நதி கதைய, கங்கா நதியுடைய கதைய எனக்கு சொல்லணும்னு ராமன் கேட்கிறான். உடனே சொல்ற ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்ரர், சைலேந்திரா ஹிமவான் நாம தாத்து நாம் ஆகரோ மகான். ஹிமவானுடைய புத்திரியாக கங்கா இங்க சொல்லப்பட்டிருக்கு. தச கன்யாத்வயம் நாமரூபேனா பிரதிமம்புவீன். அவளுக்கு உமான் ஒருத்தி பேரு, கங்கான்னு ஒருத்தி பேரு. உமான்றவள் இரண்டாவது பெண்ணாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கங்கான்றவள் முதல் பெண், அவளை இங்க கூப்பிடுறான் பூலோகத்துக்கு வர சொல்லி. இவன் பிரார்த்திக்கிறான் பகீரதன். அவ கேக்குறா, என்ன போய் வர சொல்றியே, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் சுத்தமா இருக்கேன், அப்படி இல்லாமல் என்ன போய் வர சொல்றியே அப்படின்னு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்ன வர சொன்னால் சாதாரணமா முடிகிற விஷயமா, வேர்வை நாத்தமா இருக்குமே, எப்படி வர முடியும், ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா, ஜனங்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துவாளே, நான் சொர்க்கத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கனே அப்படின்னு. அதுவும் எந்த விதமான பாபங்களும் இல்லாமல் சுத்த தேகத்தோட நான் இருக்கேன், அப்படி இருக்கவன பூலோகத்துல போய் என்ன வர சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது பகவதி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் பூலோகத்துக்கு வந்தீங்கன்னா பாகவதால் எல்லாரும் ஹரிபாத தீர்த்தம் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நடக்கிறத இல்லையா, ஹரித்வார்ல போய் கங்கா கங்கா கங்கான்னு ஸ்நானம் பண்றாள். அப்படி பாகவதாளுடைய ஸ்பர்சம் உனக்கு படுமே, அந்த பாகவதாளுடைய ஸ்பர்சத்தை காட்டிலும் சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம்னா இந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம், சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்திதியை காட்டிலும் அது எவ்வளவு வசந்ததுன்ற. அதுவும் சொல்லும் போது சொல்றா, பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் விகதி விஷய திருஷ்ணா கிருஷ்ணமாராதயாமி சகல கலுஷபங்கே சொர்க்க சோபான கங்கே தரள தரக தரங்கே தேவி கங்கே பிரசீத. இப்பேற்பட்ட ஒரு கங்கா, இந்த கங்கை இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவாள, தேவி கங்கே பிரசீதேன்னு சொல்லுவாள், ஒவ்வொருத்தரும் தீர்த்தமாடும் பொழுது உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவாளே, அது வேண்டாமான். ஆனால்தான் சுவாமி தேசிகன் விடாய் தீர கங்காய் ஸ்நானம் பண்ணுவா போலேன்னு சாதிச்சார். ஹரித்வார்ல ஒருத்தன் இருக்கான், ஒரு ஒரு கார்பெண்டர் உத்தியோகம் பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கார்பெண்டர் உத்தியோகம் பார்க்கிறவன் ஹரித்வார்ல இருக்கவன், கங்கா நதியில அவன் கடை இருக்கு. அப்படி கடை இருக்கும் போது அந்த கங்கா நதிக்கு தினமும் ஸ்நானம் பண்ண போறான் சாயங்காலம்னு வச்சுக்கணும். அவன் உடம்புல இருக்க மர துகள்களை போறதுக்காக ஸ்நானம் பண்றான்னே வச்சுப்போம். அவனுடைய சரீர சிரமம் எல்லாம் போன கங்கையில ஸ்நானம் பண்றான், ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இப்போ அவன் கல்லு உடம்புல இருக்கக்கூடிய மர துகள்கள் விலகிறது கங்கா ஸ்நானம் பண்ணதுனால. அவனுக்கு முச்சத்தே சர்வபாபைகின்னு சொன்னா போல கங்கா ஸ்நானத்தினாலே அவனுடைய பாபங்கள் எல்லாம் போறது. அப்ப விடாயும் தீர்றது, கங்கா இல்ல குடிச்சதுனால பாபமும் போறது. அப்ப விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுவா போலேன்னு. அதுவும் அவ எப்பேற்பட்டவள் கங்கை, கங்கா அப்படின்னு பேர் வருதே, முதல் முதல் அவளுக்கு கங்கைன்னு பேரு கிடையாது. காம் கா, காம் பூமியை காதி இதி கா, அடைந்த காத்தின அடையிறது, பூமியை முதல் முதலாக அடைந்தபடியினாலே அவளுக்கு கங்கை அப்படின்ற திருநாமமானது ஏற்படுறது. அப்போ அவளுடைய திருநாமம் வேற ஏதோ இருக்கு, முதல்ல முதல்ல விஷ்ணுபதினு பேரு, அப்புறம் பூமி பாரவதினு பேரு, அப்புறம் அலகநந்தான்னு பேரு, அப்புறம் வந்து மந்தாக்கினு பேரு, ஜான்னவின்னு பேரு. அதுக்கப்புறம் பூமியை எப்ப அடையறா, ஹரித்வார்ல தான் அடையறா பூமிய. அதுக்கு முன்னாடிலாம் இல்லையா நாராயணா, அதுக்கு முன்னாடிலாம் கங்கான்ற பேர் இல்லையா அப்படின்னா, காளிதாசன் சொல்றான் அதெல்லாம் தேவலோகம்னு வர்ணிச்சிருக்கான் குமார சம்பவத்துல. ஹரித்வார் தான் முதல் முதல் பூமின்னே சொல்றான். இன்னைக்கு நாம சுலபமா போயிட்டு வந்துடுறோம், ஆனால் முதல் முதல் சொன்னது எங்க அப்படின்னு கேட்டால் ஹரித்வார்ல தான் அவன் வந்து கங்கான்னு சொல்றான். ஹரித்வாரே யதா யாதா, ஹரித்வார அடைந்த பிறகு மட்டும்தான் அவளுக்கு கங்கா கங்கேதி பிரகீர்த்தி தானா, கங்கான்ற திருநாமமானது ஏற்பட்டதுன்னு. அதுவும் சுராணாமபி துர்லபம் மகாபாரதத்துல கங்கா நதியில தீர்த்தம் ஆடுறதுன்றது தேவர்களுக்கு கூட துர்லபமான விஷயம். அப்படிப்பட்ட கங்கை இன்னைக்கு பூலோகத்துக்கு இறங்கி ஓடி வரான். அதுவும் ஆதிசங்கர பகவத் பாதால் கங்கா அஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது எப்படி கங்கை வந்ததுன்னு சொல்லிட்டு யாரோ கோணாமானலா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காளே, அது கிடையாது கங்கா மகாத்மியம்ன்றது. கங்கா மகாத்மியம் எப்படிப்பட்டதுன்றது அவரே ஆதிசங்கர பகவத் பாதாலே சொல்லியிருக்காரு. கங்கா மகாத்மியம் சொல்லும் ஆதாவியாதி பிதா மகத்ய நியம வியாபார பாத்திரே நிஜலம் பச்சாத் பன்னக சாயினோ பகவத பாதோதகம் பாவனம் பூய சம்பு ஜடா விபூஷண மணி ஜன்னோர் மகர்ஷேரியம் கன்யா கல்மசநாசினி பகவதி பாகீரதி திருஷ்யத்தே. ரெண்டு பாடம் இருக்கு, பாகீரதி திருஷ்யத்தேன்னு ஒரு பாடம், பாகீரதி பாத்து நகா அப்படின்னு ஒரு பாட்டம், அஸ்மான் பாத்துன்ற இடத்துல பாத்து நகா அப்படின்னு ஒரு பாட்டம். ஆதாவாதி பிதாமகசிய நியம வியாபார பாத்திரே ஜலம், பிரம்மாவுடைய கமண்டலு பாத்திரத்திலிருந்து பெருமாளுடைய பாதத்தை அலம்பும் பொழுது, அதாவது பாதத்துல பாத தீர்த்தத்தை சேர்க்கிறப்போ உண்டான ஜலம் தான் கங்கா நதி. ஆதாவாதி பிதாமகசிய நியம வியாபார பாத்திரே ஜலம், அந்த வியாபாரத்தினால அந்த பாத்திரத்திலிருந்து வெளிவந்த ஜலம், அதாவது பெருமாளுடைய சரணத்திலிருந்து வெளிவந்த ஜலம் அந்த ஜலம். பஸ்சாத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம், பிறகு பன்னகசாயியா இருக்கக்கூடிய, அதாவது பன்னகம்னா ஆதிசேஷன் அர்த்தம், ஆதிசேஷன்ல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியிலிருந்து வரப்படினால பாதோதகம் பாவனமாச்சு, ஆனால்தான் அதுக்கு அந்த கங்கைக்கு பேர் விஷ்ணுபத்தின்னு பேர். அதன் பிறகு அவள் வரா, அங்கிருந்து யாராவது ஒருத்தர் வேகமா ஓடி வரா, பகீரதன் 3000 வருஷங்கள் தபஸ் பண்ணி பிரார்த்திச்ச கங்கை இல்லையா, ஓடி வரா, வேகமா ஓடி வரா. அவ்வளவு வேகமா ஓடி வந்தா பூமியில ஜனங்கள் தாங்க மாட்டான், அது யாராவது தடுக்கணுமோ இல்லையோ. தடுக்கிறதுக்காக ஒரு முதல் முதல் பெரியவாள் சொல்ற வியாக்கியானத்துல முதல் முதல் ஒரு வைஷ்ணவர் முதல் முதலாக தலைய கொடுக்கிறான், வைஷ்ணவானாம் யதா சம்புஹு அப்படின்னு அவா பட்சத்துல இருக்கக்கூடிய பெரியவாளே தெரிவிக்கிறான். அப்போ முதல் முதல் ஸ்ரீ வைஷ்ணவர் யாரு அப்படின்னு கேட்டால், அவர் சிவனை ஸ்ரீ வைஷ்ணவராகவே இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். பூய சம்பு ஜடா விபூஷண மணிஹி, அவருடைய ஜட்டையை, சிவனுடைய ஜட்டையை அலங்கரிக்கிறாள் முதல் முதல்னு சொல்ற. அதுதான் சுவாமி தேசிகனும், ஜட கிரண சகல தர ஜட்டில நட்டபத்தி மக்குட்ட தட்ட நட்டன பட்டு விபூத சரித் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவனுடைய கேசத்தை அவள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் முதல் முதல் கொடுக்குற. அப்ப சிவனை குறிச்சு மறுபடியும் தபஸ் பண்றான் 3000 வருஷம். அலக்கம் ஆனந்தய தீதி அலக்கநந்தா, அலக்கம்னா கேசம்னு அர்த்தம், அதை ஆனந்தப்படுத்தியபடினாலே அலக்கநந்தான்னு பேர். பத்ரிநாத்ல ஆரம்பிச்சு கேதாரிநாத் பர்யந்தம் இன்னைக்கும் அலக்கநந்தா இருக்கு, ஆனால்தான் வேகமா இருக்கு அங்கெல்லாம். அதுக்கப்புறம் அலக்கநந்தா, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஜன்னு மகரிஷியுடைய ஆசிரமம் வேகமா வராது இல்லையா. ஆசிரமத்துல பெரியவாள் சொல்ற, ஆசிரமத்துல வேகமா ஓடி போற, ஆசிரமத்துல இவள் வேகமா வர்றதுனால தாங்க முடியல, ஜன்னு மகரிஷி அவளை ஒரே ஒரு ஆச்சமனத்துல அச்சுதாய நமகான் சாட்டுட்டாராம். கங்கையை, கங்கை இல்ல, பின்னாடி வந்த பார்த்தா காணும், காணும் போது பார்த்தா எங்க காணுமே அப்படின்னு பார்த்தால் ஜன்னு மகரிஷியில போய் பிரார்த்தித்தார். 3000 வருஷங்கள் ஜன்னு மகரிஷியை தபஸ் பண்ற, அவர் ஒரு காதிலிருந்து வெளியில விடுறார் கொஞ்சம் ஜலத்தை. அவ வேற வச்ச மந்தாக்கினி ஜான்னவின்னு பேரு, ஜன்னோர் இயம் கன்யா, இயம் அப்படின்னால இவனுக்கு கிடைத்தபடினாலே இயம்ன்ற பிரயோகம் பண்ணான். ஜன்னோ மகரிஷே இயம், ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து வெளிவந்தபடினாலே அவளுக்கு ஜான்னவி அப்படின்ற திருநாமமானது ஏற்பட்டது. அப்பேற்பட்டவள் என்ன பண்றா, கன்யா கல்மஷ நாசினி பகவதி பாகீரதி பாத்துனகா, அப்படிப்பட்டவள் நம்மை பாகீரதியா இருக்கக்கூடிய பகீரதன், பகீரதன் பகீரதஸ்ய அபத்யம் ஸ்ரீ பாகீரதி. அப்போ அப்பாவுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண் அப்பாவுக்கு பின்னாடி எப்படி அடங்கி ஒடங்கி வருவளோ, ஒடுங்கி வருவளோ, அத மாதிரி ஞானத்தோட மெதுவாக வராளாம் பூலோகத்துக்கு. அதனால பாகீரதி பாத்துனகான்னு சொன்னார். அப்படிப்பட்டவள் நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு கங்கை இந்த பூலோகத்துக்கு வருது. ஆனா பகீரதன் ஆயிட்டு வரப்படினால அவருக்கு பாகீரதி அப்படின்னு பேர் ஏற்பட்டது, பாகீரதி. அதனால்தான் பிரயத்னம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் பிரயத்னம் பண்ணான், அதனால பாகீரதி, அவன் பகீரதன் தபஸ் பண்ணி வெளியில வந்தபடினால பாகீரதின்னு பேரு. பகீரத மார்கானு வர்த்தின்யாம் கங்காயாம் அப்படின்னு எடுத்திருக்கார் திருக்குறந்த ஆண்டவர். மாயாநாம கஷேத்ரே, மாயாநாம கஷேத்ரேனா ஹரித்வார், அந்த ஹரித்வார் கஷேத்திரத்துல முதல் முதல் வந்து விழராவும், அந்த விழறபடினால அவளுக்கு கங்கா அப்படின்ற பேர் ஏற்பட்டது. பகீரத மார்கானுவர்த்தினி கங்கா ஸ்நானமகம் கரிஷ்யன்னு இன்னைக்கும் அங்க சங்கல்பம் பண்றா. తతో దేవరిసిగంధర్వ వసుదాతల వాసిన భవాంగ పతితం తోయం పవిత్రమితి వస్పృశాం. அப்போ சிவன்லேருந்து சிவனுடைய தலையிலிருந்து விழுந்தது, அங்கிருந்து தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து ஸ்நானம் பண்றா. அப்போ ஹரித்வாரில் இருக்கக்கூடிய அந்த கங்கைக்கு அவ்வளவு ஒரு தபஸ் இருக்கு. சுவாமி தேசிகனே கங்கையெல்லாம் திரண்டா நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிக நீரும் கலங்கள் நீரும்னு ஆகார நியமத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். கங்கையில ஒரு தர கால் வைத்தாலே போடும்னு சொல்லி அப்படிப்பட்ட கங்கா மகாத்மத்தை சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகைகளை விபுத சரித்து பர்யந்தம் சொல்றாருன்னு இன்னைக்கு கங்கா மகாசியத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அகல்யா சாப விமோச்சனம் தாசன், நாளைக்கு பார்க்கலாம்.